السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم காவியம்மா நெஞ்சின் ஓவியம்மா நெஞ்சின் ஓவியம்மா ஆதன் ஜீவியம்மா ஆதன் ஜீவியம்மா தெய்வீக காதல் சின்னம்மா தெய்வீக காதல் சின்னம்மா நெஞ்சின் ஓவியம்மா அதன் ஜீவியம்மா தெய்வீக காதல் சின்னம்மா காவியம்மா நெஞ்சின் ஓவியம்மா அதன் ஜீவியம்மா தெய்வீக காதல் சின்னம்மா காவியம்மா முத்தே என் வேகமே முந்தாகே முத்தே என் வேகமே பேசும் முழுமதியே என் இதய கீதமே பேசும் முழுமதியே என் இதய கீதமே அன்பின் அமுதமே அழகின் சிகரமே ஆசை வடிவமே உலகின் அதிசயமே அன்பின் அமுதமே அழகின் சிகரமே ஆசை வடிவமே உலகின் அதிசயமே காவியம்மா நெஞ்சின் ஓவியம்மா அதன் ஜீவியம்மா தெய்வீக காதல் சின்னம்மா காவியம்மா கண் முன்னே தோன்றும் அந்த கனவிலே, கண் முன்னே தோன்றும் அந்த கனவிலே, உள்ளம் கலந்திடுதே ஆனந்த உணர்விலே, உள்ளம் கலந்திடுதே ஆனந்த உணர்விலே. காலம் மாறினும் தேகம் அழியினும் கதையில் கவிதையில் கலந்தே வாழ்வோம். காலம் மாறினும் தேகம் அழியினும் கதையில் கவிதையில் கலந்தே வாழ்வோம். காவியமா நெஞ்சின் ஓவியமா அதன் ஜீவியமா தெய்வீக காதல் கிண்ணமா. காவியமா நெஞ்சின் ஓவியமா அதன் ஜீவியம்மா தெய்வீக காதல் சின்னமா. காவியமா